அழுகி என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாம, ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாம மௌனமாக. வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல.